நாமம் நீயே பொய்யாத பேரருள் நீயே பொய்யாத தேன்மழை அதே நவி புது பூமி செய்வோமே உன்னோடு வாழ்வது ஆனந்தமே ஒவ்வொரு பொழுதிலும் பெருமே தீராத தேவைகள் ஆனந்தமே இல்லைகள் இங்கில்லை பெருமே Oh,